ஸ்ரீரங்கம் என்று சொன்னால் அதுக்கே ஒரு தனிப்பெருமை. ரங்கம் ரங்கம் இதை புரியாது சுத பிரஸ்கலமாதிசு, தும்பினா இடை விழுந்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படி ஐயோ அப்படிங்கப்படா என்ன சொல்லணும் அந்த சமயத்துல அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சமயத்துல ரங்கா ரங்கா ரங்கா என்று சொல்ல வேண்டும். ஆக ரங்கம் என்று சொன்னாலேயே நம்முடைய பாபத்தில் தான் அது போக்க வல்லது. அந்த ஸ்ரீமத் ரங்கங்கிற வதோச்சாரம் இருக்க அது என்ன பண்ணணும் நமக்கு ஆயுதை அளிக்க வல்லது அது. ஆமா ரங்கநாதனை ஆராதித்தார் தசரதன். ரங்கநாதனை ஆராதித்ததுனாலே அவர் 60,000 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணதா என்று வால்மீகி ராமாயணம் பேசுகிறது. அவருக்கு ஏன் அவ்வளவு வயது வந்தது அப்படின்னு கேட்டா அரண்மனையில ஸ்ரீ ரங்கநாதனை அவர் ஆராதித்தார், அதுதான் காரணம். ஸ்ரீபாஷே காரணம் ரங்கநாதனம் உரையாடும் பொழுது அப்போ ரங்கநாதன் நியமித்தாகிறது அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று நியமித்தாகிறது எதிராஜரை பார்த்து. ஆக சுகஜீவனத்துக்கு சாரமா இருப்பிடமா இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீரங்கம் தான். எப்படி இந்த பேர்பட்ட ஸ்ரீரங்கம் அந்த பிரித்தீசனால ரங்கநாதனுடைய சடாரி யாரு தலையை தாங்குகிறார்களோ அப்பேற்பட்ட சந்தகா என்று சொன்னான். அப்ப என்ன சொல்லணும், ஸ்ரீரங்கநாதன் நேராக குறிப்பிடலாமல்லவா, அப்படி சொல்லாமல் ஸ்ரீரங்க பிரத்யீச சரணத்ரான சேகரா, ஸ்ரீரங்க பிரத்யீசான்னு நீட்டி கவனம் பண்ண தெரியாமலா பண்ணி அரசாமி தேசிகம் இல்லை. பல பொருள்களை மனதிலே கொண்டு ரங்கநாத என்று குறிப்பிடாமல் ஸ்ரீரங்க பிரத்யீசான்னு சாதித்தார். அதனுடைய கருத்து என்ன என்று கேட்டால் ஸ்ரீ என்றால் மகாலட்சுமியை குறிப்பிடும், ரங்க பிரித்தி என்பதனாலே பூதேவியை குறிப்பிடும். இந்த ஸ்ரீதேவியும் பூதேவியும் அழகாக பேசி பேசுவதற்கும் இலக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ரங்கமாக விளங்குகிறதால் நீலாதேவி. ஆக நீலாதேவி இருந்தால் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேருக்கும் ரொம்பளப்புதுல ரொம்ப சௌகரியம் போறோம். ஆக அவள் ரங்கமாக விளையாட்டு விளையாடுகின்ற ஸ்தானமாக விளையாட அவள் இருக்கிறாள் நீலாதேவி. அதனால ஸ்ரீரங்க பிரித்தின்னா ஸ்ரீன்னா மகாலட்சுமி, ரங்க என்பதனாலே நீலாதேவி, பிரித்தி என்பதனாலே பூதேவி. ஆக இவர் மூவரை இவரோடு கூடினவன் ஈசன் ரங்கநாதன் அப்பேற்பட்டனை சொல்கிறார். ஆக இப்பேற்பட்ட ஸ்ரீரங்க பிரித்தியினுடைய திருவடி ரட்சகமாக இருக்க முடியாத பாதிரியை தன் தலையிலே கொண்டவர்கள் சந்தகா பாகவதர்கள். அதோடையும் கூட இந்த பிருத்திங்கிற சப்தத்தை உயர்த்துவதற்கு ஒரு காரணம், நாம் சம்பிரதாயத்தில் என்ன பேசுகின்றோம், பெரிய பெருமாள் என்றுதான் ரங்கநாதனை சொல்லுகின்றோம் இல்லையா. பிருசு பிருச்சின்னா பெருசு பெரியதுன்னு அர்த்தம். அதனால பிருச்சீச என்றால் பெரிய பெருமாள், பெரிய ஈசம், பெரிய பெருமாள். ஆக அதை கொண்டுதான் பெரிய பெருமாள் என்று நாம் வழங்குவதை இந்த இடத்திலே தான் சுட்டி காட்டுகின்ற எண்ணத்தினால ஸ்ரீரங்க பிருச்சீசா என்று சாதித்தார் போன்றோம். இவர் பெரிய பெருமாள் சரிதா, ஏன்னா ஒரு காலத்துல திருவிக்ரமதாரம் எடுத்தாரோ இல்லையோ, அதனால பெரிய பெருமாள். அப்போ பூமி முழுவதையும் ஒரு திருவடியால அளந்தார் அவர். அப்போ ஒரு திருவடி என சம்பந்தம் உலகம் முழுக்களுக்கும் கிடைச்சது. அப்போ அப்பொழுது பிரம்மா ஆகாசத்துக்கு போன திருவடியை திருமஞ்சனம் பண்ணதுனால அதிலிருந்து கங்கை தோன்றிட்டு. ஆக அந்த திருவடியிலிருந்து தோன்றிய கங்கையானது உலக மனத்தையும் பவித்திரமாக்குகிறது. ஆக எம்பெருமான் அந்த பெரியவராக தோன்றிய பெருமாள் தான் இந்த பெரிய பெருமாள். குலசேகர் ஆடிப்பாடி அரங்கவோ என்று அழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவது. நான் இன்னும் கங்கைக்கு போகலே எங்காத்தனம் பண்ணலே பண்ணலேன்னு குறைப்படுவார். ஏன் அந்த குறை, ஆடிப்பாடி அரங்கவோ என்று அழைக்கும் எம்பெருமானுடைய திருமணத்தை சொல்லி ரங்கரங்கா என்று எப்பொழுதும் மனமுருக பாடிக்கொண்டே இருக்கும்படியான சந்த தொண்டர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய அடிப்பொடியாட கங்கை நீர் ஆட வேண்டாம், பாகவதாருடைய அடிப்பொடி ஆடினால் போதும். அதாவது கங்கையில் போய் நீராட வேண்டாம், பாகவதாருடைய திருவடி துகள்பட்ட இடத்துல நாம் விழுந்து சைவித்தால் அந்த திருவடி தூளெல்லாம் தலையிலே படுகிறது. அது ஆடினாலே போதும். ஆட நம்பரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவது என்றார். ஆகையினால இந்த சந்தா என்று அவருடைய அடிப்படை எத்தகையது என்று கேட்டால், கங்கை செய்யக்கூடிய பலத்தை பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடிய பெருமையுடையது. ஆகையினால்தான் நம்மாழ்வாரும் முயல்வண்ணம் அடியை அடைந்து அருள் சூடி உயிந்தவன் என்று தன்னை சாதிக்கிறார். முயல்வண்ணம் மேகவண்ணனான எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய அடியை அடைந்து அவனுடைய திருவாரத்துக்கு சென்று சூடி அப்படின்னு சொன்னா போகணும். அவனுடைய திருவடியை தலையிலே சூடினால் உயிர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் அடைந்து அருள் சூடி உயிர்ந்தவன் அப்படின்னு சொன்னான். வன்குருகூர் சடகோவன் அருள் சூடினான், தன்னை அருள் சூடியதாக சொல்கிறான். இந்த இடத்துல பெரியவர்களுடைய அபிப்பிராயம், அருள் என்றால் எதை அருள் என்று நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார் என்று கேட்டால் பாதுகையை குறிப்பிடுகிறார் என்று தெரிஞ்சதா. அருள் சூடி ஆக திருவடியை சூடாமல் அருள் சூடி என்பதனால என்ன, திருவடிக்கும் கருணாரசமாக இருக்கும்படியாக கீழே இருக்கும்படியான அருள்மயமான பாதுகை இருக்கின்றது, அந்த பாதுகையை சூடி அதைத்தான் சூட முடியும் இல்லையா. திருவடியை சூடினால் சூடலாம், இல்லாட்டா பாதுகையை தலைமையில வச்சுக்கலாம். வேறொன்றையும் வெறும் அருள் இந்த கருணை இருக்க, அருள்னா கருணையின் அர்த்தம், கருணையை போய் தலையில சூட முடியுமா, சூட முடியாது. ஆகினால இங்கு அருள் சூடி என்பதனாலே நம்மாழ்வார் பாதுகையை குறிக்கின்றார் என்பது பெரியவருடைய கருத்து. அப்ப ஏற்பட்ட கருணாமயமான பாதுகையை சூடி என்பதனால ஏன் கேட்டா, இங்கேயே முன்பாட்டுல அடி அடையாதார்கோல் இவள் அணுகி அடைந்தனள் முயல் வண்ணம் அடியே என்று பேசுகிறார் நம்மாழ்வார். தாய் சடகோபனை பற்றி ஆழ்வாரை பற்றி பேசுகிறார். இவள் பரமன் திருவடியை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று இவளுடைய நோக்கம், என்னுடைய பெண்ணுக்கு, என்னுடைய பெண்ணாகிய சடகோப நாயகி இவள் பரமனுடைய திருவடியை அடையாமல் இல்லை இவள், தெரிஞ்சுதா. ஆனால் அடையாதவள் போல இவள் பேசுகிறான், தெரிஞ்சுதா. ஆக இவள் திருவடியை நேராக பெறாவிட்டாலும் கூட அருள் சூடி என்று அவள் பேசுவதனால என்ன தெரிகிறது என்று கேட்டால், திருவடியை பெறாவிட்டாலும் திருவடி நிலையான பாதுகையை பெற்று அவள் ஆறுதல் அடைந்திருக்கிறாள் என் பெண்ணாகிய சடகோபநாயகி என்று தாய் மூலமாக பேசுகிறாள் என்று சொல்லி, அருள் என்பதனாலே பாதுகையைத்தான் சொல்ல வேண்டும் என்று அழகாக உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். ஆரம்பத்தில் துயரரு சுடரடி என்று சாதிக்கிறார். தொழுதழு என்மானனே என்று துயரரு சுடரடி என்ற இடத்துல அடிக்கு விசேஷம் சுடர் என்று எம்பெருமாள் துயரே இருக்கக்கூடியதான அடி எப்பொழுதும் சுடர் விட்டு பிரகாசிக்கப் போகின்றது. அந்த அடிக்கு அடியை எடுத்து காட்டுவது எது, அடி சுடராக பிரகாசிக்கும்படியாக வளவளா என்று எம்பெருமானுடைய திருவடி இருக்க வேண்டும் என்றால் அது எப்பொழுது இருக்கும், திருப்பாதிகை சூடினால்தான் இருக்கும். இல்லாதவனால் நடக்கின்ற காலத்தில் புழுதி எல்லாம் வந்து மண்டுகின்றது இல்லையா. ஆகையினால அது சுடர், அடிக்கு சுடர் எது என்று கேட்டால் பாதுகை தான். ஆகால ஆழ்வார் முதல் ஆரம்ப பாசுரத்திலேயே பாதுகையோடு கூடின அடி என்று பாதுகையை குறிப்பிடுகிறார் என்று கொள்ளலாம். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் ஆக சந்தகா என்று சுவாமி தேசியன் குறிப்பிடுது இத்தகைய நம்மாழ்வாரைத்தான் குறிப்பிடுகிறார். சந்த ஸ்ரீரங்கபுரத்தீச தரணத்திரான சேகரா, ஆக பகுஜனமாக பல பேரை சாதிப்பதனாலே ஆறு என்று கேட்டால், நம்மாழ்வாருடைய சந்ததிகள் இருக்கின்றார்களோ இல்லையோ, நாமெல்லாம் அவர்களுடைய திருவடியைச் சேர்ந்தவர்கள் அல்லவா. ஆக ஆழ்வார் பக்தர்களா இருக்கிறவா எல்லாருமே சந்தகா என்று. ஆக அப்பேற்பட்ட அவருடைய செம்பெருமானுடைய திருவடி துகளா, ஆழ்வாருடைய திருவடி துகளாக இருப்பவர்கள் அவருடைய சிஷ்யர்களாகிய ஸ்ரீவீஷ்ணவர்கள் எல்லோரும். அதை மனதில் கொண்டு சரித்தார் சுடரடி தொழுது என்மனே. ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜரேணவஹா அப்படின்னார். ஜெயந்தி சொன்னார். அவருடைய திருவடி துகள் எப்பேற்பட்டது, புவனத்ரான பதபங்கஜரேணவஹா. என்ன பத பங்கஜம், தாமரை போன்ற அழகான திருவடி. அதுல தாமரையில எப்படியானால் மகரந்தப்படி இருக்குமோ அதுபோல அவருடைய திருவடியில ஊற்றின தூசிகள். அது எத்தகைய தெரியுமா, புவனத்ரா, உலக எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியது. அதற்கு அதுவே ஜெயந்தி என்று அவர்களுடைய பாதுகாப்பு தூளியே ஜெயந்தி என்கிறார். ஆக அவர்களுக்கு ஜெய் ஜெய் போடுகின்றார் சுவாமி தேசிகன். வேதம் என்ன சொல்லிட்டு இதந்தே புண்டரீகாட்ச என்று எம்பெருமானுக்கு இதந்தே என்று ஜெயம் பாடிட்டு ஜெய போன்றது. பெரியாழ்வார் என்ன செய்தார், பல்லாண்டு பல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளுக்கு ஜெய போட்டார். ஆனால் சுவாமி தேசிகன் அவளெல்லாம் விட்டார். எம்பெருமான் அவருடைய திருவடி, திருவடி நிலையான பாதுகை, இவைகளுக்கெல்லாம் ஜெய போடல சுவாமி தேசிகன். பின்ன யாருக்கு, ஜெயந்தி புவனத்ராண பதசங்கஜரேணவஹா சந்தஹா என்று பாகவதர்களுக்கு ஜெய போடுகின்றார். ஆக எவரவர்கள் பாதுகையை, ரங்கநாதனுடைய பாதுகையை சசி சடாரியை தன் தலையிலே தாங்குகின்றார்களோ, எந்த பாதுகையை தேவதையாக நினைத்து உபாசனம் பண்ணுகின்றார்களோ, என்ன அவர்களுடைய சமிருத்தி நாட்டில இருக்க வேண்டும் என்பதற்காக சந்தகா ஜெயந்தி நாட்டில் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் சுவாமி தேசிகன். பகவானை காட்டிலும் பாகவதாளுக்கு முக்கியத்துவம் இங்க. அது எப்படி தெரிகிறது, கீதையில இருந்தே தெரியுது. கீதையில ஞானி சுவாத்மீக மேதம் என்றார் சுவாமி கண்ணன். அங்க ஆர்த்தோ ஜிஜாசுர் அர்த்தார்த்தி ஞானீச பரதர்ஷப என்று சொன்னவர் ஆர்த்தன் ஜிஜா அர்த்தார்த்தி ஞானி என்று நாலு வகையான பக்தர்களை சொன்னார்கள். அதுல மூணு பேர் ஐகமான பலத்தை விரும்புகின்றவர்கள். ஒருத்தர் புதிதாக பொருள் வேணும் ஆசைப்படுறார், அவர் பக்தி பண்றார் பெருமாள்கிட்ட. இன்னொருத்தர் நம்ம குடும்ப சொத்தெல்லாம் எடுத்து அதெல்லாம் எனக்கு கொடுறா பெருமாளே, பெருமாளை பிரார்த்திக்கிறார் பக்தி பண்ணி. இன்னொருத்தர் என்னுடைய ஆத்மா ஆனந்தமயமானது, ஞான சுரூபமா இருக்கக்கூடியது, அதே நான் அனுபவிச்சு கொண்டு ஆனந்தமா இருக்கணும், அதை கொடுன்னு கேட்கிறார். இவர்களெல்லாம் ஆறு இவர்களும் பக்தர்கள் தான். அதை தவிர எம்பெருமானே எனக்கு பலம், அவனை விட்டால் வேறு எதுவும் இல்லை, அவனை அடைவதற்கு அவனே உபாயம் என்று நம்பி அனன்ய பிரயோஜனாளாய் அனன்ய உபாயாளாய் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஞானி. அந்த ஞானி எனக்கு ஆத்மா. எல்லோருக்கும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கிறான் என்று சொன்னால் எம்பெருமானுக்கு இப்பேற்பட்ட பாகவதால் அந்தர்யாமியாக இருக்கிறார்கள் என்று எனக்கு அவர்கள் அந்தர்யாமி என்று கண்ணன் பேசுகிறான். ஆகவே அப்பேற்பட்ட பாகவதாளுக்காகத்தான் எம்பெருமானே அவதரிக்கிறான். பரித்ராணாய சாதுனான் சந்தகா என்பவர்கள் சாதுக்கள், தெரிஞ்சா அவர்களுக்குத்தான் பெருமாளே அவதாரம். ஆச்சாரியாலும் அதற்காகத்தான் அவதரித்தார், சுவாமி தேசிகனும் அதற்காகத்தான் அவதரித்தார். அதா சந்தகா ஜெயந்தி என்று முதல் ஸ்லோகத்திலே அழகாக முடிக்கிறான். ஆக இப்ப ஏற்பட்ட வாதிகனுடைய சமிருத்தி, வாதிகா பக்தாளுடையான பாகவதாருடைய சமிருத்தி நாட்டிலே ஏற்பட வேண்டும் என்பதற்காக முதல் ஸ்லோகத்தை அதை வாழ்த்தி பேசினார். ஆக இந்த ஸ்லோகத்தினால வாதுக சடவோபன் திருநாமம் அது, நம்மாழ்வாருக்கும் சடவோபன் திருநாமம். ஆக பிரபஞ்சன சந்தான கூடத்தரான ஆச்சாரியர் நம்மாழ்வார் இருக்காரு, அவரை நாம் கொண்டாடினால் நாம் சேயத்தை அடையலாம் என்கிற கருத்திலே சந்தகா என்கிற சொல்லாலே நம்மாழ்வாரை மனதில் கொண்டு பேசுகிறார் என்று கொண்டால் நாமெல்லாம் ஆச்சாரிய பக்தராக, ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவனான நம்மாழ்வார் பக்தனாக எல்லோரும் திகழ வேண்டும் என்று சுவாமி தேசிகனுடைய கருத்து. ஆக பாகவதோத்தர்களுடைய அனுகிரகத்தை பெற்று நானும் இப்பொழுது தொடங்கப் போகிற பாதுகா சகசரத்தை பூர்த்தி பண்ணுவேன் என்று தான் பயப்படாம சந்த ஸ்ரீரங்க பிரச்சீச சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவக. அப்பேற்பட்ட பாகவதால் இருக்கும் பொழுது நான் இந்த பாதுகாசத்தை பண்ணுவதிலே என்ன கஷ்டம் இருக்கு என்கிற கருத்தோட இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்தார் சுவாமி. சதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் யதுபஜ்யமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. இந்த ஸ்லோகத்தில் பரதாழ்வானுக்கு தன்னுடைய பிரணாமத்தை தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். இதற்கு இதற்கு மின் ஸ்லோகத்தில் பாகவதாளுக்கு சந்தகா ஸ்ரீரங்க பிரித்தீச சரணத்ராணசேகரா என்று எம்பெருமானுடைய சடகோபத்தை தலையில் தாங்கிய பாகவதர்களுக்கு பிரணாமத்தை தெரிவித்தார். இங்கு பரதனுக்கு பிரணாமத்தை தெரிவிப்பானே என்றில் இந்த பாதுகையினுடைய பெருமையை முதல் முதல் வெளியிட்டவர் அவர். பாதுகா மகாத்மியம் அவராலே நமக்கு தெரிந்தது. அதனால உபகாரம் பண்ணவர்களுக்கு நம்முடைய மரியாதையை தெரிவிக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால உபகார ஸ்மிருதியினால பரதாழ்வானுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். அந்த நமஸ்காரம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை என்று. அவருக்கு பரம் நமஹா உயர்ந்த நமஸ்காரத்தை, சிறந்த நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். மேலும் பரம் என்ன உயர்வதற்கு என்று கேட்டால், திரிகரண சுத்தியாக, அதாவது மனம் மெய் மொழி மூன்றிலும் ஒரே தினசாக அவருக்கு மரியாதையை தெரிவிக்கிறார். எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிட்டு அவருக்கு என்ன நமஸ்காரம் அப்படின்னா, எதுபைக்கம் அசேகத பிரசிவியாம் பிரசிதோராகவ பாதுகா பிரபாவ. அசேகதா பிரசிவியாம், பூமண்டலம் முழுவதும் ராகவனுடைய பாதுகா பிரபாவமானது யாராலே வெளியிடப்பட்டதோ, எல்லோருக்கும் செய்ய முடியாத செய்யப்பட்டதோ, அப்பேற்பட்டவருக்காக இந்த நமஸ்காரம் அப்படின்னா, ராகவ பாதுகா பிரபாவகா என்று சொன்னால், இப்பொழுது ஆரம்பித்த பாதுகா சகசரம் ரங்கநாத பாதுகையை பற்றி பேசுவது ராகவ பாதுகா பிரபாவகா. அது ராமன் பாதுகையை பற்றி இங்கு பேசவில்லையே என்று கேட்டால், அது சொன்னார், ராகவகா என்றாலே ரங்கநாதன்தான். ரங்கநாதன்தான் அயோத்தியில ராமனாக அவதரித்தான். அதற்கு முன்பு அங்கு அர்ச்சாரூபியாக இருந்திருந்தான் அரண்மனையிலே. பிறகு அதே ரங்கநாதன் ராமனாக அங்கு அவதரித்தான். ஆயினால் ராகவ பாதுகா பிரபாவகா என்று சொன்னார், ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பெருமைதான் பேசப்படுகிறது. பாதுகா பிரபாவகா என்றால் ஒரு பாதுகை அல்ல, பாதுகையோ பிரபாவகா பாதுகா பிரபாவகா. ஆக இரண்டு பாதுகையினுடைய பெருமையும் இங்கே பேசுகிறோம். இது எப்படி தெரிகிறது என்று கேட்டால், ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரதன் ராமனை பிரார்த்திக்கிறான், அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிஷே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விசாஸ்யதஹா. எவ்வளவு திரும்பி திரும்பி பிரார்த்தித்தாலும் கூட நாட்டுக்கு திரும்பி வர ராமன் இணங்கவில்லை. எனவே வேறு வழியின்றி கடைசியாக பரதன் பிரார்த்திக்கிறான், ஆரிய பாதாபியாம் ஹேமபூஷிதே பாதுகே அதிரோக. அண்ணா, இந்த பொன்மே இந்த பாதுகை இருக்க, இந்த பாதுகளில் ஏறி எனக்கு இந்த பாதுகையை கொடுத்து அனுகிரகம் பண்ணணும். ஏன்னு கேட்டா, நீர் வந்து அயோத்தியை ஆண்டு லோகம் முழுக்கும் சேவம் இருக்க முடியாது பண்ணணும் என்பதற்காக உண்மை கூப்பிட்டேன். ஆக அதே மாதிரி லோகக்ஷேமத்தை செய்யக்கூடியது உங்களுடைய பாதுகை தான். சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் இதாசுதா, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் யோகத்தையும் சேமத்தையும் கொடுக்கக்கூடியது. யோகா என்றால் அலத்திய லாபகம், இதுவெல்லாம் கிடைக்காத பொருள் எல்லாம் பெறுவது. எல்லா மக்களும் அவரவர்கள் என்னென்ன வேணும் என்று நினைக்கிறார்களோ அந்த மக்கள் எல்லாம் பெரும்படியாக செய்ய வேண்டும். பொருள்கள் கிடைத்தால் மாத்திரம் போகாது, அவை மறுபடியும் அது அழிந்து விட்டால் என்ன பயம்? அதனால க்ஷேமா, கிடைத்த பொருளை பாதுகாப்பாக காப்பாற்றி கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யக்கூடியது உம்முடைய திருப்பாதுகள். ஆகவே ஆப்யாம் ராஜ்யே ஸ்திதோ தர்மஹ பாதுகாப்யாம் குரோர்மம அதனால இவைகளை கொண்டு ராஜ்யத்துல தர்மத்தை நிலைநிறுத்த முடியும் என்று பரதன் பேசினான். அப்பொழுது சவல்கல ஜடாதாரி முனிவேஷதர பிரபு பாதுகாம் அபிஷிச்சியாத நந்தி கிராமே வசத்ததா. அப்படி பிரார்த்திக்க பெருமாள் பாதியை கொடுத்தார். அந்த பாதியை எதிர்களை பண்ணி கொண்டு வந்தான். எப்படி வந்தான்? ராமன் எப்படி இருக்கிறானோ அதே வேகத்தோட வந்தான். முனிவேகதரா, ராமன் முனிவேகத்தோட இருக்கான், தானும் முனிவேகத்தோட பாதியை எதிர்கொள்ளை கொண்டு வந்தான். சவல்கல ஜடாதாரி, ராமன் இடுப்பிலே வல்கலத்தை மரவுரியை உடுத்திருக்கிறார், இவரும் மரவுரியை உடுத்திக் கொண்டார். தலையிலே ஜடை, இவரும் தலையிலே ஜடை. இப்படியாக ராமனை போன்ற வேடத்தோட கூட பாதுகை நந்தி கிராமத்திலே இவர் அபிஷேகம் பண்ணி வைச்சார் என்று சொல்லப்படுகிறது. ஆகினாலே முதல் முதல் பாதுகையை சிறசுல தாங்கினவர் யாரு அப்படின்னு கேட்டா பரதன் தான். அது தலையில எழுந்திரல பண்ணி கொண்டுதானே கொண்டு வந்தார். அதனால ஸ்லோகத்துல சந்தகா என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா அந்த பாதுகையை தன் தலையில ஏழை பண்ணி கொண்டு வந்த எழுந்திரொழி பண்ணி கொண்டு வந்த பரதனே என்று கூட சொல்லலாம். எந்த பரதன் என்று கேட்டா கஸ்மை அப்படின்னா பரதாய வரம் நமோஸ்து தஸ்மை. அந்த பரதம் யாரு ராமனிடத்திலே சென்று பாதுகையை வேண்டினானோ அந்த பரதம். அதனால முன்னாடி ஒரு பரதன் உண்டு, துஷ்யந்தனுடைய பிள்ளை ஒரு பரதன் உண்டு, அது இல்லை என்பதற்காக தஸ்மை பரதாய என்று சொன்னார். ஏன் ஜடபரதன் ஒருத்தர் இருந்தாரே அந்த பரதருக்கு நமஸ்காரம் செய்யலாம் அல்லவா என்று கேட்டால் அதற்காக பிரசமோதாகரணாய பக்தி பாஜாம் என்றார். பக்தர்களுக்குள்ளே முதல் உதாரணம் எடுத்து சொல்லப்பட வேண்டியவர் அவர் ஜடபரதன் அல்ல. ஆகையினால பிரசமோதாகரணாய பக்தி பாஜாம், பக்தர்களுக்குள்ளே எம்பெருமான் ரங்கநாதனிடத்திலே பக்தி பண்ணுவர்களுக்குள்ளே மிகச்சிறந்தவர் யார் என்றால் பரதன் தான் அப்படின்னா. அப்போ பிரசமோதாரணம் சொன்னா அப்ப ரெண்டாவது உதாரணம் மூணாவது உதாரணம் உங்களுக்கு உண்டோ? அதை யார் மனசிலே கொண்டிருந்தார் அவர் என்று கேட்டால் ரெண்டாவது உதாரணமாக இருந்தவர் சத்ருகன். பரதன் எப்படியோ அதே மாதிரி ராமனிடத்திலையும் பரதனிடத்திலையும் பக்தி பூண்டவன் சத்ருகன். அதற்கு பிறகு கிருஷ்ண அவதாரத்தில் உத்தவர், உத்தவர் கண்ணனுடைய உபதேசத்தை கேட்டு இந்த பரதன் போலேயே முன்பு கண்ணனுடைய பாதுகையை சிறசிலே எழுந்துகளை பண்ணி கொண்டு பதிரிகாசிரமம் போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தார். அதனால எம்பெருமானுடைய பாதுகைகளை தலையிலே தாங்கியவர் பரதன், அடுத்தவர் உத்தவர். இங்கே ஒரு சந்தேகம், பாதுகா பிரபாவத்தை முதல் முதல் வெளியிட்டவர் யாரு என்றால் பரதன் என்று சொன்னார்களே, பரதன் அல்ல போல தோன்றுகிறதே. வசிட்டர் தான் பாதுகையுடைய பிரபாவத்தை முதலே வெளியிட்டார் என்று சொல்லலாம். ஏன் என்று கேட்டால் ஏவமுக்தோ மகாபிராஜ்யா வசிஷ்ட பிரத்யுவாஜக. ரொம்ப நேரம் விவாதம் நடந்த பிறகு இது எப்பொழுதுதான் முடிவுக்கு வரும், அதனால் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வசிட்டர் பேச ஆரம்பித்தார். என்ன வசிட்டர் பேசினார்? ஏதே பிரயச்சசம் புரிஷா பாதுகே ஹேமபூஷிதே அயோத்தியாயாம் மகாபிராஜ்ய யோகக்ஷேம கரே தவ. ஏதே பிரயச்ச சம்ருதா, சந்தோஷத்தோட கூட கிருஷ்ணா சம்ருதான்னா மனதோட கூட இந்த பாதுகையானது உலகத்தெல்லாம் ஆளட்டும் என்கிற எண்ணத்தோட கூட பொன்வைந்த இந்த பாதுகைகளை பிரயச்ச கொடுன்னு முதல்ல சொன்னவர் ஆறு அப்படின்னா வசிட்டர் தானே சொன்னார். அது அயோத்தியாயாம் மகாபிராஜ்ய என்றார். அது அயோத்திக்கு எடுத்துமுறை எதிரொலி பண்ணி கொண்டு போனால் அது என்ன பண்ணும், உன்னுடைய பாதுகைகள் யோகக்ஷேம கரே, மக்களுக்கு யோகத்தையும் க்ஷேமத்தையும் செய்யும். ஏவமுக்தா வசிஷ்டேன ராகவஹா பிராண்முகா ஸ்திதா பாதுகே அதிரீஹ்யைதே மம ராஜ்யாய வை ததௌ. இப்படி வசிட்டர் சொன்ன பிற்பாடு ராகவன் கிழக்கு முகமாக நின்று கொண்டு பாதியின் மீது எழுந்தருளி அளப்பணி ஏறி நின்று அவருக்கு பரதனுக்கு கொடுத்தார் என்று வாக்கியம் இருக்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்தில். பரதனே இந்த வார்த்தையை பரத்வாஜாசிரமத்தில் சொன்ன வார்த்தை வேண்டும். அதனால பரதன் வாயினாலேயே வசிஷ்டர் தான் முதன் முதல் யோகக்ஷேமகரே என்று பாதிகளுக்கு அப்பே இருக்க பெருமை இருக்கிறது என்பதை வெளியிட்டவர். ஆகினால பரதோவைக்கியம் சொல்வதை விட வசிஷ்டோவைக்கியா பாதுகா பிரபாவா என்று சொல்வதே உசிதம் போல தோன்றுகிறதே. அப்படி இருக்கச்ச சுவாமி தேசிகன் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா என்று முதல் முதல் வெளியிட்டவர் பரதன் என்று எப்படி சொல்லலாம் என்பது ஒரு கேள்வி. அதற்கு பதில், பரதன் பிரார்த்தித்த பொழுது இவனை தேற்றுவதற்காக தன்னுடைய மடியிலே பரதனை அமர்த்திக் கொண்டு பரதனை தேற்றுகிறான். அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் எப்படியும் நாம் போக முடியாது, என்ன செய்வது என்கிற எண்ணத்தினால பரதன் மேல கேட்கிறான் அஜிரோகாரிய பாதாபியாம் என்று. அஜிரோகாரிய பாதாபியாம் என்று முதலிலே ராமனினை கேட்டவன் ஆறு என்று கேட்டால் பரதாழ்வான். அப்பொழுது ராமன் தன் பாதிய வரதனுக்கு கொடுக்கிறதா வேண்டாமா என்பது சந்தேகம் அவருக்கு. ஏன் என்று கேட்டால் மனு முதற்கொண்டு மகள்கள் பெரிய பேரரசர்கள் சக்கரவர்த்திகள் எல்லாம் தன் குல முதல்வர்கள் எல்லாம் எழுந்தேறியிருந்த ஒரு சிம்மாசனத்தில் தன்னுடைய பாதையை போய் கொண்டு போய் எப்படி வைத்து அபிஷேகம் பண்ணுவது? எங்கேயாவது திருவடியிலே கூடும் பாதையை உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்த்தார்களா? அப்படியே நாம் அமர்த்தலாம் என்று பாதையை கொடுத்தாலும் கூட இந்த பக்கத்தில் உள்ள முனிவர்கள் எல்லாம் சம்மதிப்பார்களா என்று ஒரு சந்தேகம் இருந்தது ராமனுக்கு. அதுவே அவர் இப்படி பார்த்தார். பார்த்த பொழுது அப்ப சொன்னார். அதுக்கப்புறம்தான் வசித்தர் என்ன பண்ணார், ஏதே பிரயட்ச என்று வசித்தர் வாயால தான் பரதன் கேட்டது ராமனுக்கு இந்த பாதுகளை கொடு என்று சொன்னார். ஆக பாதுகையை ராமன் அமர வேண்டிய சிம்மாசனத்தில் ராமனுடைய பாதுகையை வைப்பதிலே தவறு இல்லை என்பதை வசித்த முனிவர் ஒப்புக்கொண்டு விட்டார் என்று தெரிந்த பிற்பாடுதான் அதுக்கப்புறம் அது மேலே ஏறி பாதுகையை கொடுத்தார் என்று தெரிகிறது. ஆகையினால முதல் முதல் பாதுகையை பிரார்த்தித்து அது யோகக்ஷேமத்தை செய்யும் மக்களுக்கெல்லாம் என்று நம்பி பிரார்த்தித்தவர் பரதாழ்வார். அதோடு கூட அதற்கு பிறகு அந்த பாதுகையை எழுந்தல் பண்ணி கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகாராதனங்கள் தினந்தோறு பாதுகாராதனத்தை பண்ணி காரியம் பண்ண ஆரம்பித்தார். ஆக பரதன் பண்ண பாதுகாராதனத்தை பார்த்த பிறகு பின்னாடி மக்கள் எல்லோரும் பாதுகாராதனம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆகவே ராமன் நடக்காவிட்டால் அவனுடைய திருவடி எங்கேயாவது போகுமா? போகாது. ராமனுடைய திருவடியை விட ராம பாதுகை மிக உயர்ந்தது. ஏன் என்று கேட்டால் ராமன் போகாத இடங்களுக்கெல்லாம் பாதுகை போகும். இப்பொழுது ராமன் போகாத இடம் அயோத்தி. கண்டிப்பாக திரும்பி அயோத்தி வரமாட்டான். அந்த இடத்துக்கு பாதுகை வந்தது. ஆக ராமனுடைய திருவடியை விட பாதுகை மிக உயர்ந்தது. ஆக ஏன் திருவிக்ரம அவதாரத்தில் பாதுகை எங்கே நடுவே சென்றிருந்தது? அப்படியெல்லாம் பாதியால பாதியை கொண்ட திருவடியால உலகத்தெல்லாம் வளர்ந்தார்களா அப்படின்னு கேட்கலாமே அப்படின்னு கேட்டா இல்ல. திருவிக்ரம அவதாரத்தில் ஒரு திருவடி கொண்டுதான் எல்லாவற்றையும் வளர்ந்தார். தெரிஞ்சா ஒரு திருவடி மேலே இழந்தது, ஒரு திருவடி பூமியில. ஆக பூமி ஸ்பர்சன் கிடைத்தது ஒரு திருவடியினுடைய இதுக்கு தான். ஆகையினால பாதிகளுடைய சம்பந்தம் ராமபாதியுடைய சம்பந்தம் தான். அதுதான் இந்த பாதையை தான் நமக்கு ஆராதனத்துக்காக ஏற்பட்டதுன்னா இந்த பாதையை தான் நம்மாழ்வாராக ஆயிற்று. பாதுகைக்கு சடகோபம்னு திருநாமம், நம்மாழ்வாருக்கு சடகோபம் திருநாமம். ஆகினால இந்த பாதுகை நம்மாழ்வாராக அவதரித்து தமிழ் வேதத்தை பிரவர்த்தனம் பண்ணிட்டு அந்த தமிழ் வேதம் சர்வலோக யோகக்ஷேம யோகக்ஷேமம் என்று எல்லா லோகங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் யோகக்ஷேமத்தை செய்தார். ஆக பரதனுடைய பரதனால எழுந்திரோபிகளை கொண்டு வந்த இந்த பாதுகையானது லோகத்துக்கெல்லாம் சேமத்தை செய்கிறது என்று தெரிகிறது. இந்த பரதன் சொன்னால் இன்னொரு அர்த்தமும் கொள்ளலாம். என்ன? த என்று மூன்று எழுத்துகள் இருக்கிறது. ப என்கிறது பாவத்தை குறிக்கிறது, ர என்றால் ராகத்தை குறிக்கிறது, த என்றால் தாளம். ஆக பாவம், ராகம், தாளம் இதோடு திருவாய்மொழியை உலகமெல்லாம் பரவும்படியாக செய்தவர் யாரு அப்படின்னு கேட்டாக்க, தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவள்ளல் என்று பேசப்படுகின்ற நாசமணிகள் சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். எனவே பரதாய நமகா என்று சொன்னால் நாசமணிகளாகிய நம்முடைய ஆச்சாரியனுக்கும் நமஸ்காரத்தை மறைமுகமாக இங்கு தேசிகன் திருவள்ளம்பத்தினார் என்று தெரிகிறது. பிறகு நாகமணிகளுக்கு தமிழ் மறியை யார் உபதேசித்தார் என்றார்? சடபோகன் நம்மாழ்வார். ஆக நாகமணிக்கு ஆச்சாரியன் நம்மாழ்வார். ஆக அவரேதான் பாதுகை, பாதுகையுடைய அவதாரம் தான் நம்மாழ்வார். ஆகினால பாதுகைக்கு நமஸ்காரம். ஆக இந்த ஸ்லோகத்தில் நம்மாழ்வாருக்கு, நாசமணிகளுக்கு, பிறகு பரதனுக்கு எல்லோருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிப்பதாக தெரிகிறது. ராமபாதுகை என்று சொன்னாலும் ரங்கநாத பாதுகை என்று சொன்னாலும் ரெண்டும் ஒன்றுதான். அது எப்படி தெரிகிறது என்று கேட்டால், ராமனும் ரங்கனும் ஒருவனே. ஏன்? தொண்டரடிப்படியார்களார் சாதிப்பார், அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா என்று பேசுகிறார். அயோத்தி எம்மரசே என்று ராமனை விழித்து முடிக்கும் பொழுது அரங்கத்தம்மா என்று அரங்கனை பேசிக்கொண்டபடினாலே ராமனும் அரங்கனும் இருவரும் ஒன்றேதான். அதே போன்று நம்மாழ்வாரும் பேசுகின்ற காலத்தில் காகுத்தா கண்ணனே என்றும் சீர்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் என்று பேசுகிறார். ஆக காகுத்தா என்று முதலிலே ஆரம்பித்து கடைசியில சீர்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் என்று ஸ்ரீரங்கத்திலே எழுந்தெழுக்கும்படியான அரங்கனே என்று அரங்கனை பற்றி பேசுகிறார். ஆக ராமனும் அரங்கனும் இருவரும் ஒன்றுதான். ஆக பரிசுதோ ராகவ பாதுகா பிரபாவகா என்பதனால ராமனுடைய பாதுகையா பிரபாவம் என்று நினைக்க வேண்டாம், அது ரங்கநாதனுடைய பாதுகைதான். ஆக ரங்கநாதனுடைய பாதுகா பிரபாவத்தை வெளியிட்டார் இங்கு பரதன் மூலமாக. அப்பேற்பட்ட பரதனுக்கு என்னுடைய நமஸ்காரம், ஆச்சாரியனான நாகமணிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம், நாகமணிகளுக்கும் ஆச்சாரியனாக வந்த பரம ஜனசந்தான கூடத்தரான நம்மாழ்வாருக்கும் நமஸ்காரம் என்று இரண்டாவது ஸ்லோகத்திலே அனுசந்தானம் பண்ணியபடி சுவாமி தேசியம் வர்ணஸ்தோமைஹி வகுல சுமனோவாசனாம் உத்வஹந்தீம் ஆம்மாயானாம் பிரகிருதிம் அபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹிததியம் பாதுகே ரங்கவர்த்துஹு தொன்னாமாம் முனி நிகபஜே துவாமகம் ஸ்தோதுகாமஹா என்றார். பாதுகையை நேரே செய்வித்தவர் யார் தெரியுமோ? பரதம் தெரிஞ்சதா? ஆகினால பரதனை முதல்ல வழங்கினார். பிறகு நூலின் வாயிலாக பாதுகையினுடைய பிரபாவத்தை யார் வெளியிட்டார்களோ அவர்களை வணங்குகிறார். பிறகு மகரிஷிகள் சம்ஸ்கிருத வேதத்தை கண்டு பிடித்து நமக்கெல்லாம் பின்னால் வரும்படியாக செய்தார்கள். ஆழ்வார் தமிழ் வேதத்தை தான் அறிந்து நமக்கெல்லாம் கிடைக்கும்படியாக செய்தார். ஆக ஆழ்வார் தமிழ் வேதத்தை இயற்றவில்லை, சம்ஹிதாம் திருஷ்டவந்தம். மகரிஷிகள் வேதத்தை எப்படி கண்டார்களோ அதே மாதிரி ஆழ்வாரும் திருவாய்மொழி ஆயிரத்தை கண்டார் என்கிறார். அங்கு இந்த திருவாய்மொழி ஆயிரத்துக்கு என்ன சிறப்பு தமிழ் வேதத்திற்கு என்று கேட்டார், வகுளாமோதவாசிதம் ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் வேதங்களுக்கெல்லாம் மற்றொரு உருவமாக மாற்று வடிவமாக இருக்கக்கூடியது பிரபஞ்சம், ஆழ்வாருடைய பிரபந்தம். அதை அபரா சம்ஹிதா. முதல் சம்ஹிதை வேத சம்ஹிதை, இது அபரா சம்ஹிதா. அந்த சம்ஹிதை வேத சம்ஹிதை எப்படி மகர்ஷிகள் கண்டார்களோ தவத்தினாலே, அதுபோன்று நம்மாழ்வார் இந்த திராவிட வேத சம்ஹிதையை கண்டவர். பாதே நித்ய பிரணிகிதீயம் பாதுகே ரங்கபர்த்து. இது எப்படி தெரிகிறது, என்னமாக அவருக்கு கிடைத்தது என்று கேட்டால், ரங்கநாதனுடைய பாதியினிடத்துல நம்மாழ்வாருக்கு நல்ல பக்தி. பிரணிகித தீயம் தான், நித்திய பிரணிகித தீயம். எப்பொழுதும் ரங்கநாதனுடைய பாதியை தியானம் பண்ணிக்கொண்டுதான் எதையும் தொடங்குவார் போலும். ஆகவே அப்பேற்பட்ட ரங்கநாத பாதியினிடத்தில பக்தியின் காரணமாக தமிழ் வேதத்தையே கண்டவர். ஆகினால் அவர் எப்படி யாரா இருக்கோ, சொன்னாமானம் முனிமக பாதுகே என்றால் சடகோபம் என்று பொருள். ஆக அந்த சடகோபம் பாதியுடைய பெயரான சடகோபன் என்கிற பெயரை பூண்டவர் நம்மாழ்வார். ஆக உம்முடைய திருநாமத்தையே தரிக்கின்ற அந்த முனிவரை நான் சேவிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, பாதுகாதேவி உன்னை துதிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை, அதுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேண்டும் அல்லவா, அதற்காக அவரை இந்த மூணாவது ஸ்லோகத்தினாலே துதிக்கிறேன் என்றார். பாலுவைக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டவனாக்க, ஆழ்வாரோடு அபிந்தமா இருப்பதனாலதான் பாலுவைக்கு பெருமை. என்ன, ஆச்சாரியனும் பாதுகையும் ஒன்றாக ஆறும். ஆகையினால சர்வமானியம், எல்லாராலும் கொண்டாடத்தக்கதாக இந்த பாதிரி இருக்கிறது. சடகோபன் எப்பொழுதும் வகுள மாலையை சூடுபவன். ஆகினால அந்த வகுள மாலையினுடைய வாசனையும் அதில் அடிக்கிறது. இன்னும் அந்த பாதுகை எப்பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, வர்ணஸ்தோமை வகுள சுமனோ வாசனாமுதீன்னார். வர்ணஸ்தோமை என்றார். வர்ணஸ்தோம் என்றார் எழுத்துக்களுடைய கூட்டம். அந்த எழுத்துக்கூடிய கூட்டத்தோடு வகுள புஷ்பத்தினுடைய வாசனையும் ஏற்றுக்கொண்டு அபர சம்ஹிதையாக வந்தது பிரபந்தம் என்று பேசார். அதை வெளியிட்டவர் நம்மாழ்வார் என்பது. இந்த இடத்துல வர்ணஸ்தோமம் என்கிற இடத்துல வர்ணங்கள் என்றால் மற்ற வர்ணங்களையும் எடுக்கலாம். இது பாதியின் இடத்துல நவரத்னம் அதில் இழைக்கப்பட்டிருக்க அப்படின்னால சேப்பு வெளுப்பு பச்சை நீளம் இத மாதிரி வர்ண சமுதாயம் இருக்கு பாதியின் இடத்துல. அப்பேற்பட்ட பாதையில பரதன் என்ன பண்றான், வகுள புஷ்பத்தை மயிலம்பு புஷ்பத்தினால எப்பொழுதும் அர்ச்சனை பண்றான். ஆகினால வகுளாமோத வாசனை, எப்பொழுதும் அர்ச்சனை பண்ணக்கூடியனால கவனமான வாசனை அடிக்கிறது. அப்பேற்பட்ட சம்ஹிதாம் திருஷ்டவந்தம். விஸ்வாமித்ராயர்கள் எல்லாம் எப்படி காயத்ரியை கண்டார்களோ, காயத்ரி அவர்கள் இயற்றவில்லையோ, அதுபோல திருவாய்மொழிக்கும் நம்மாழ்வார் கண்டவராக திருஷ்டவந்தம் என்று கண்டுபிடித்தவராக பேசப்படுகிறார். பாதியினுடைய பிரபாவம் யாரால கிடைத்தது அப்படின்னு கேட்டா, வால்மீகியினால கிடைத்தது. வால்மீகினாலே பாதுகா பிரபாவம் கிடைத்திருக்கும் பொழுது வால்மீகியை அல்லவோ சோதனம் பண்ண வேண்டும் அடுத்தாற் போலே, அதை விட்டு ஆழ்வாரை போய் சோதனம் பண்ணுகிறாரே அப்படின்னு கேள்வி. அப்படின்னு கேட்டா, ராமாயணத்தை காட்டிலும் திவ்யப்பிரபந்தத்துக்கு ஏற்றம் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய மனதை கவர்வதில் சித்தரஞ்சகமாக இருக்கக்கூடியது ஆழ்வாருடைய பிரபந்தம். ஆக ராமாயணத்தை விட பிரபந்தமே சிறந்தது. ஆனபடியினால அதை இயற்றிய சடகோபன் இவரே இரண்டாவதாக நமஸ்கரிக்கிறார். எப்படி ராமாயணத்தை விட உயர்வு என்று கேட்டால், ராமாயணம்ங்கிறது ஸ்மிருதியினுடைய கோடியிலே சேர்கின்றது. தெரிஞ்சுதா, இதெல்லாம் நீ எழுது நினைக்கிறையோ என்ன, எல்லா விஷயங்களும் உன் நனவுக்கு வரும் அப்படின்னு பிரம்மா அனுகிரகம் பண்ண வால்மீகி ராமாயணத்தை வச்சினார். அதனால ராமாயணம் ஒரு ஸ்மிருதி பிரபந்தமாக ஆகும். இந்த திவ்ய பிரபந்தம் இருக்க இது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, ஆம்னாயானாம் அபராம் பிரகிருதி. வேதமே மற்றொரு வடிவெடுத்துக் கொண்டு வந்தது. ஆகையினால பிரபஞ்சம் வேதத்தினுடைய கோடியிலே சேருகிறது, ராமாயணம் ஸ்மிருதியினுடைய கோடியிலே சேருகிறது. அதோடு சகாரி என்கிற பெயர் பாதுகைக்கும் உண்டு, ஆழ்வாருக்கும் உண்டு. மேலும் அம்னாயானாம் பிரகிருதி அபராம் இச்சனேன இன்னொன்னும் தெரியுது நமக்கு. இது எப்படி தெரியுதுன்னா, வேத பிராஜேந்த சாதா செய்து சாட்சாத் ராமாயணாத்மனா என்று பேசப்படுகிறது. ஆக வால்மீகியை கூட விடல இந்த இடத்துல, மறைமுகமாக வால்மீகியும் மனதில் கொண்டுதான் இந்த ஸ்லோகத்திலையும் பேசுகிறார் என்று சொல்லலாம். ஆம்னாயானாம் பிரகதி மவராம் சம்விதாம் திருஷ்டவந்தம் என்பதனாலே. ஆக இந்த ஸ்லோகத்துல நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு தன்னுடைய பிரணாமத்தை தெரிவித்து விட்டு அதே சமயத்தில் வால்மீகி முனிவரையும் மனதிலே கொண்டு தியானம் பண்ணுவதாக தெரிகிறது. இந்த ஸ்லோகத்தில் பரதாய என்று சொல்லி பரத சப்தத்தினால பாவ ராக தாளங்களை கொண்டு திருவாய் மொழியை உலகிற்கு வெளியிட்டவர் நாதமுனி என்று நாதமுனிகளை தெரிவித்தார். முதல் ஸ்லோகத்தில் தன்னுடைய ஆச்சாரியாளர்களும் உள்ள சந்தகா என்று சத்துக்களை ஆச்சாரியர்கள் எல்லாரையும் தியானம் பண்ணினார். பிறகு நாதமுனிகள், நாதமுனிகளுக்கு அப்புறம் நாதமுனி ஆச்சாரியனான சடவோபனை இங்கு தியானம் பண்ணினார். ஆக இப்படியாக ஆச்சாரிய பரம்பரையை தியானம் பண்ணி அதற்கு பிறகுதானே உபகாரகாலா இருந்தவாளை பற்றி தியானம் பண்ணணும். நமக்கு வால்மீகி உபகாரகம், ஆகினால் ஆச்சாரிய தியானத்திற்கு பிறகு வால்மீகியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஆக ரங்கநாதனுடைய திருவடியை தியானம் பண்ணி நம்மாழ்வார் திருவாய் மொழியை கண்டுபிடித்தார் என்று ஆச்சாரியனுடைய பெருமையும் இந்த பாதுகாசப்தத்தினாலே நமக்கு இங்கே வழியிடப்படுகிறது. திவ்யஸ்தானாது துமிவ ஜகதியும் பாதுகே கிரகமானா பாதன்யாசம் பிரசமமனகா பாரதீயத்ர சக்கரே யோகக்ஷேமம் சகல ஜகதாம் ஸ்வயதீனம் சஜானன் வாஜம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே. நம்மாழ்வாருக்கு பிறகு நமக்கு பாதியினுடைய பெருமையை எடுத்து காட்டிய உபகாரகாச்சாரியனான வால்மீகி முனிவரை பற்றி இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார். பாதுகா மகாத்மியத்தை வெளியிட்டவர் வால்மீகி, அதனால திவ்யாம் வாசம் பிரார்த்தையது. வால்மீகி முனிவர் எனக்கு திவ்யாவா பாதையை பற்றி பேசுவதற்கு உயர்ந்த சொற்களை எல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும். திவ்யஸ்தான திவ்யஸ்தானாது தொமிவ ஜெகதியும் பாதுகே காகமானா அப்படின்னா, திவ்யஸ்தானம்னா என்ன? சத்தியலோகம். சத்தியலோகத்திலிருந்து பாதுக ரங்கநாதன அயோத்திக்கு அழைச்சன் வந்தது சொன்னதா, திவ்யஸ்தானா தொமிவ ஜெகதியும் பாதுகே காகமானா என்று. பிரம்மானுகிரகம் பண்ணபொழுது சத்தியலோகத்திலிருந்து சரஸ்வதி தேவியானவள் வால்மீகி இடத்துல வந்தாள். ஆக அவள் அனுகிரகத்தினால ஸ்ரீமத் ராமாயணத்தை முனிவரை இயற்றினார். அதே போல சகுஸ்தர் என்கிற சூரியகுலத்து அரசன், ரகுகுலத்து அரசன், அவனுடைய பிரார்த்தனையினால பாதுகையானது ரங்கநாதனை அழைத்து நின்று அயோத்திக்கு வந்தது. வாமனாவதாரத்தில் கூட பாதிக பூமிக்கு வந்தது. எம்பெருமான் பரமபதத்திலிருந்து ராமகிருஷ்ணாவின் அவதாரம் பண்ணி பாரதத்துக்கு, பாரதம்னா நமது பாரத தேசம், பரதநாட்டு தேசம், அதுக்கு பெருமாள் அவதரித்திருக்கிறார். சத்தியலோகத்திலிருந்து முதல் முதல் அர்ச்சாரூபமாக ரங்கநாதன் ரூபமாக பாதுகையோட கூட இங்கே பாரதத்திற்கு எம்பெருமான் எழுந்துள்ளார். பாதுகே ஒன்ன போல பாரதி, அதாவது சரஸ்வதி இருக்காள், அவளும் பாரதம் வந்தாள் இல்லையா, அவள்